శ్రీమాన్ వెంకటనాథార్య కవిచాకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది. అసద్గురుబ్రాయ నమః. ஓ, அஞ்சு அதிகாரம் நான் எடுத்து இந்த பாதத்துல கடைசி அதிகாரம் இப்ப சேர்க்க போறோம். இதுல எம்பெருமானார், சூத்திரகாரர், எம்பெருமானார் இவெல்லாம் நல்லா நல்லா எங்களுக்கு பண்றா. அதனால இந்த அதிகாரம் ரொம்ப வசந்த அதிகாரம், ரொம்ப தேவையான அதிகாரம். போன வாரம் திங்கட்கிழமை கருணாகராச்சார் சுவாமி நடாவது மாசத்தை நடத்தினார். அந்த சதசரி இந்த அதிகாரம் நீ சொல்லணும்னு எனக்கு சொல்லியிருந்தார். அந்த நியமனத்தை எத்தனை சொன்னேன், நிஜமா சொல்றேன், மூணே காலுக்கு ஆரம்பிச்சது. நிறைய அந்த இந்த தரங்கள்லாம் வந்தது. அந்த என்ன சொல்லுவாரு, வைஃபை இல்லாததுனால ஆன்லைன்ல கொஞ்சம் நிறைய தரங்கள்லாம் வந்து, அப்படி இருந்தும் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல விசாரிச்சு. ஏன்னா அவ்வளவு அபூர்வ விஷயங்கள், அதனால எல்லாமே இங்க சொல்ல போறதில்லை. ஆனா சுவாமி வந்து எது தேவையோ அது அத்தனையும் மிக சங்கரிச்சு காமிக்கிறார். இதுல வந்து பிரதானமான சந்தேகம் என்ன அப்படின்னு பாருங்க. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம், சொர்க்கலோகத்திலிருந்து இறங்கி வரலாம். இறங்கி வர்ற சமயத்துல ஆகாசம், வாயு, தூமம், அப்புறம் அப்ரம், மேகம், விரீஹி, வேஷியாய தானியம், இந்த மாதிரி அவஸ்தைகள்லாம் இதெல்லாம் அடையிறான், நிலைகள்லாம் அடையிறான் அப்படின்னு சொன்னோம். அதுல இப்படி அடையிறான்னாக்கா நீ என்ன சொன்னோம், ஆகாசவாதி பாவங்கள்லாம் வரைச்ச தஸ்வாபாவியாபத்தி ரூபத்தே அப்படின்னு சூத்திரம் சாதிச்சுட்டார் சூத்திரக்காரர். அதனால அந்த சாதிருஷ்யம் ஆகாச மாதிரி இருப்பான், நல்ல ஒட்டின் இருப்பான், அவ்வளவுதானே தவிர்த்து ஆகாசமாகவே ஆக மாட்டான், அல்லது ஆகாச சரீரியாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ அது பற்றி தான் முடிஞ்சு போச்சு. இப்ப வேஷ்யாதி சரீரம் வருமா வராதான், வேகியாக அதாவது தானியங்களுக்கு இவன் சரீரியா இருப்பானாம், தானியங்களுக்கு எல்லாம் இவன் சரீரியா இருப்பானாம், தானியங்களை உடம்பா எடுத்து பயத்துப்பானா, அல்லது இவன் வந்து இதுவா இருப்பானா, அதோட ஒட்டிப்பானா, அதாவது தானியங்கள்ல வேற ஜீவன் வந்து அதுக்கு அதிர்ஷ்டாத தேவதையா இருப்பான், அதிர்ஷ்டான தேவதையாக வேற ஜீவன் இருப்பான். அந்த இன்னொரு தேவதையினால அதிஷ்டிதமான தானியங்கள்ல இந்த இவர்களே அங்கேருந்து புண்ணியபாபுர கர்மாவோடு இறங்கி வரான் பாருங்க, அவன் ஒட்டின்னு இருப்பானா, சம்சலேஷம் அப்படிங்கிறா ஒட்டிக்கிறது, ஒட்டின்னு வருவானா, அல்லது ஆகாசாதி பாவம் மாதிரி அந்த வந்து சரீரியாவே வருவானா, ஆகாசாதி பாவம் மாதிரி ஒட்டின்னு வருவானா, அல்லது சரீரியா இந்த அரிசிக்கு இவன் சரீரி, அந்த அரிசிக்கு அவன் சரீரி, அந்த மாதிரி இருப்பானா அப்படின்னு சந்தேகமானது. அதுக்கு பூர்வபக்ஷி என்ன பண்றான்னாக்க, நீ வந்து வேதம் மேல பிரமாணம் சொன்னேன், வேதம் என்ன சொல்றதோ பிரமாணமாக அதுதான் வச்சு எல்லாம் சொல்லணும். வேதம் வந்து உபநிஷத்து அங்க எப்படி சொல்றது அப்படின்னாக்கா, ஜாயந்தே அப்படின்னு சொல்றது, ஜாயந்தே உற்பத்தி ஆகுது. எப்படின்னா, அயம் மனுஷோ ஜாயதே, அயம் தேவோ ஜாயதே, அயம் மிருகோ ஜாயதே, லோகத்தில் விவகரிக்கிறோம். மனுஷனாக பிறக்கிறான், தேவனாக பிறக்கிறான், மிருகங்களாக பிறக்கிறான் அப்படின்னு லோகத்தில் பிரயோகம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கானே அங்கே இறங்கி வரணும், அங்க வாக்கியம் வனஸ்பதையா ஓஷதையா ஜாயந்தே பிரீகியவா ஹாத்திராக அப்படின்லாம் சொல்லி ஜாயந்தேன்னு வாக்கியம் இருக்கு. ஜாயந்தேன்னு சொன்னா என்ன அர்த்தம், அவன் உற்பத்தி ஆகிறான், அதாவது மனுஷனாகிறான்னா மனுஷ சரீரம், மனுஷ சரீரம் இருக்கிறதுனாலதான் இவன் மனுஷி மனுஷன் அப்படின்னு சொல்றோம். தேவ சரீரம் இருக்கிறதுனால தேவன், மிருக சரீரம் இருக்கிறதுனால மிருகம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இங்கேயும் ரீஹி எவ ரீஹி என்ன, யவம் என்ன, வனஸ்பதி என்ன, அவுடதிகள் என்ன, ஓடதிகள், இந்த மாதிரியாக திறன்கள் எள்ளு, இந்த மாதிரியாக இவன் உற்பத்தி ஆகிறான் அப்படின்னு வச்சிருக்கு. அப்போ உற்பத்தி ஆகிறான்னா என்ன அர்த்தம், அந்தந்த வீக்கியாதிகளுக்கு சரீரியாக இவன் ஆகிறான் அப்படின்னு அர்த்தம் வரும். அத உன்னால தள்ள முடியாது. இல்ல இல்ல, ஆகாசாதிகளை நாங்க அப்படி சொல்லலையே, வெறும் சாதிருஷ்யம், ஆகாச மாதிரி இருப்பான் அப்படின்னு தான் சொன்னோம். ஆகாச சரீரியால் சொல்லலையே, ஆகாச சரீரியாக உற்பத்தி ஆனா சொல்லல, சாதிருஷ்யம் மாத்திரம் சொன்னோம். அந்த மாதிரி இங்கேயும் பிரீஷாதிகளுக்கு சாதிருஷ்யம் மாத்திரம் சொல்லிட்டு போறானே, அதை விட்டு நீ வந்து எதுக்கு இந்த மாதிரி விரிஞ்சு சரீரின்னு சொல்ற அப்படின்னா அதுக்கு அவனும் பதில் சொல்றான். இவரு இங்க வந்து ஜாயந்தேன்னு பதம் இருக்கு ஸ்பஷ்டமா, இது உபயோகத்தை நமக்கு காமிச்சு கொடுக்கறது. ஜாயந்தேன்னு ஒரு பதம் இருக்கிற சமயத்துல அதை விட்டுட்டு அங்க சொன்னப்பார், அங்க வந்து அந்த மாதிரி வாக்கியம் இல்ல. ஆகாசம் அப்புறம் வாயு பூத்வா தூமோ பவதி, தூமோ பூத்வா அப்ரம் பவதி, அப்ரம் பூத்வா மேகோ பவதி, பவதி பவதினா இருக்கு. ஜாயத்தேன்னு இல்ல, மாறுகிறது அவ்வளவுதான். இருத்தல் அப்படின்னு சொல்லித்தே தவிர்த்து உற்பத்தி ஆகிறான்னு வசனம் இருக்கா, உற்பத்தி ஆகிறான்னு ஒரு வாக்கியம் கூட அங்க இல்ல. இந்த ஜீவனானவன் இந்த மாதிரி ஆகாசமாக உற்பத்தி ஆகிறான் அல்லது இதுவாக வாயுவாக தூமமாக உற்பத்தி ஆகிறான் அப்படின்லாம் அங்க சொல்லப்படலையே. சொல்லப்படாத விஷயத்த அங்க வந்து உற்பத்தின்னு சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. அதனால இங்கேயும் அப்படிதான் வச்சுக்கணும். ஆகாச ஆனா இந்த இடத்துல ஜாயந்தேன் வாக்கியம் இருக்கே, ஜாயந்தேன் வாக்கியம் வந்ததுனாக்க தேவஜாயத்தையும் மனுஷோஜாயத்தையும் இருக்கு லோகத்துல. அப்ப வந்து நாமளும் ஒத்துண்டு இருக்கோம், நாமளும் ஒத்துண்டு இருக்கோம். ஜாயத்தை தான் முக்கிய அர்த்தம். என்ன முக்கிய அர்த்தம் அப்படின்னாக்கா, இது வந்து இவன் வந்து உற்பத்தி ஆகிறான் சரீராத்ம பாவம், மனுஷ ஜாயத்தை தேவ ஜாயத்தை நடத்துல அந்த ஜாயந்தேன் வச்சன கோழியோ அதுக்கும் அப்படிதான் வச்சுக்கணும். அதான் தேசியாதி சரீரியாக இவன் உற்பத்தி ஆகிறான். ஏதாங்க வாக்கியம் அவரோகந்தோ பாஷ்யதாரத்தோட அவரோகந்தோ ஜீவாரா தேசியாதி ஜாயந்தே பாஷ்யத்தில் இருக்கு. அந்த விஷய வாக்கியம் மேகோ பூத்வா பிரவர்ஷதி, அப்ரம் பூத்வா மேகோ பவதி, மேகோ பூத்வா பிரவர்ஷதி, மேகமாக மாறி வருஷம் மழையாக கொட்டுறது. அந்த மழையாக கொட்டுறது சமயத்துல தே அவர்கள்லாம் அந்த ஜீவன்கள்லாம் அவரோகம் இறங்குறவா, சொர்க்கத்திலிருந்து இறங்கி வருவான்லாம் சைய இந்த பூமியில வீகியவா ஓஷதி வனஸ்பதையாக திறமாஷா ஜாயந்தே அப்படின்னு இருக்கு. விரிகியாகவும் யவம் இதெல்லாம் தானிய சேஷங்கள், நெல் இதெல்லாம் தானிய சேஷம், ஓஷதி வனஸ்பதையாக அந்த மாதிரி ஓடதினாலே தானிய வகைரா தான் எல்லாமே. அந்த மாதிரியாக திறமாஷாக திறம் நை எள்ளு மாஷனாக்க உளுந்து, அந்த மாதிரி இவன் வந்து ஜாயந்தே இவன் உற்பத்தி ஆகிறாள் அப்படின்னு இங்க வாக்கியம் இருக்கு. உற்பத்தி ஆகிறதுன்னு சொன்னதுனால போக்தாவாக இருக்கணும் இவன் ஜீவ சரீரி, சரீரினாக போக்தா தான் ஜீவனே சரீரி, அப்ப போக்தான்னு அர்த்தம் இங்க. அதனால கர்மானுபவத்துக்கோசரம் இவன் போக்தாவாக இருக்கிறான். இது சாங்கியம் ஆட்சேபிக்கிறான். சாங்கியம் என்ன சொல்றான், அடுத்த ஸ்லோகத்துல வரப்போறது அது பொதுவா சொல்லணும் மொழியோ அதுக்கோசரம் இது. அவன் என்ன சொல்றான், இவன் யாகம் பண்ணோம் சொர்க்கத்துக்கோசம், யாகம் பண்ணோம் தர்கபூர்ணவாசி விஷ்டி பண்றோம், அதுல தர்ச யாகத்துல மூணு இருக்கு, என்னக்கா ஆக்னேய யாகம் ஐந்தரம் ததி ஐந்தரம் பயாக, அதாவது அக்னி தேவதாக உடையது, புரோராசத்த திரவியமாக உடையது. ஐந்தரம் ததி இந்திர தேவதாகம் தயிர் திரவியம் ஹருஷு, ஐந்திரம் பயக இந்திர தேவதை பால் ரவிஷு. இது வந்து அமாவாசையில பண்ண வேண்டிய மூணு யாகங்கள். அதுக்கப்புறம் பௌர்ணமியில அதில் பண்ண வேண்டியது மூணு யாகங்கள். ஒன்னு ஆக்னேய யாகம், முன்னாடி சொன்ன மாதிரி தரிசத்திற்கு அமாவாசை இருந்த மாதிரியே. இன்னொன்று வந்து அக்னி ரோமியம், அக்னி ரோமியம் புஷமான தேவத்தை அப்படின்ட்டு இருக்கு. அக்னி சோமன் இது ரெண்டு பேரும் தேவதை, ரெண்டு பேரும் ஒன்னா வருவா ஒன்னா போவா. காஞ்சிபுரத்துல ஐப்பசி சிரவணம், திருவோணம் அவிட்டம் சதயம் மூணு நாள்லயும் முதலாளி சுத்தம் நடக்கும். அதுல சுவாரஸ்யமா இருக்கும், முதலாளி மூணு பேர் ஒன்னா தான் வருவா ஒன்னா தான் போவா. புறப்பாடாச்ச அந்த மூணு ஆளுவாக ஒன்னா ஆள் இருப்பா. ஒரே இதுல பிரபையில மூணு பேரையும் தோல்விக்கிறீங்க, ஒரே பிரபையில மூணு பேரையும் என்ன பண்ணுவா பண்ணிட்டு வந்து திருவாளுடைய மரியாதை மூணு பேருக்கும், மூணு நாளும் மூணு பேரும் ஒரே சேர்ந்து நடக்கும். ஏன் அப்படின்னா சன்னியோக சித்தானம் சகவா பிரவர்த்தி சகவா நிவர்த்தியும் நியாயம் சொல்லுவார். ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கிறவளுக்கு ஒன்னா வருவா அல்லது ஒன்னா போயிடுவா அப்படின்னு நியாயம் அது. ஒன்னா வருவா ஒன்னா போவா. இப்ப என்ன மூணு பேரும் ஒன்னா வரா, மூணு ஆளுவா இருக்கும் வந்தா ஒன்னா ஒன்னாதான் வந்தா ரேவியில தேகலி அப்படிங்கிறோம். திருக்கோவிலூர்ல மூணு ஆழ்வார்களும் ஒன்னா ஒரே ஒரு இதுல, ஒருத்தர் வந்தார் படுத்துட்டார், ரெண்டு பேர் வந்தா உட்காண்டா, மூணு பேர் வந்தா நின்றுண்டா, நாலாவது ஒருத்தர் வந்துட்டார். வந்தாக்க இடம் போகல மூச்சு விட முடியல, அவ்வளவு நல்லா இருக்கு ரேவி ரேவின்னு சொல்லுவா கிராமங்கள்ல சொல்லுவாங்க ஆத்துவா இதுல அது. அதனால உனக்கு ஏற்றினா எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால மூணு பேர் ஒன்னா வந்தா ஒன்னா போற. அதே மாதிரி அக்னி சோமன், அக்னியும் சோமனும் தேவதைகள், ரெண்டு பேரும் ஒன்னா வருவா ஒன்னா போவா. தனித்தனியா பிரித்து சொல்லக்கூடாது, அக்னியும் சோமனையும் தனியா சொல்லக்கூடாது. அக்னி சோமாபியாம் நமஹா அப்படின்னு சொல்லுவோம். நம்மளே என்ன பண்றது திருமாவுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம், பகவத் சரணாரிந்தாபியாம் நமஹா அப்படின்னு தான் சொல்லுவோம். பகவத் சரணாய நமகன்னு சொல்ல மாட்டோம். திருமாவுக்கு ஒத்த காலம்னா ரெண்டு திருவடி சேர்ந்த காலம் நம்ம சேவிக்கிறோம். அதனால பகவத் சரணாரிந்தாபியாம் நமஹா ரெண்டு திருவடி ஒன்னாதான் நம்ம ஆசிரிப்போம். அது மாதிரி ரெண்டு தேவதைகளும் பண்ணணும். இதான் விசேஷமே. இதான் இந்த அக்னி சோமன் இந்த ரெண்டு தேவதைகளை குறிச்சு இந்த பசு ஆடு அதை வெட்டி பண்ணணும். இப்ப இவன் என்ன சொல்றான் சாங்கியன், இந்த யாகங்களை பண்ணினாக்க சொர்க்கம் வருது, அது புண்ணிய பலன். யாகம் யாகத்துல பண்ணக்கூடிய இந்த பசு வெட்டதுன்றது பண்ணும்போது அது கிறிஸ்துவ யாகத்தை வந்து நடத்தி வைக்கிறது, அதனால புண்ணிய பலன் அனுபவிக்க. ஆனால் யாகத்துல இந்த மாதிரி மிருகங்களை அடிச்சு எதாவது யாகங்கள் இல்லை, பொதுவாகவே மகிழ்ச்சியாக சர்வா போட்டாங்க, யாரையுமே எந்த பண்ணக்கூடாது, அதை எந்த பண்ணிட்டு இப்போ. அதனால பாப பலன், அந்த பாப பலன் வரவேதான் இவன் வந்து விரீச்சாதிகளாக மாறிடுவான். அதனால புண்ணிய பலன் சொர்க்கத்தை அனுபவிச்சாச்சு, ஒரே யாகம்தான். ஒரே யாகத்துக்கு புண்ணிய பலனான சொர்க்கத்தை அனுபவிச்சாச்சு. இப்ப பாப பலன் எந்த பண்ணாலும் அதனுடைய பாப பலனானது வீசியாதி சரீரமாக மாறியவன், வீசியாதி சரீரிகளை சரீரமாக உடையவனாக இவன் கிடைக்கிறான். அதனால ரெண்டு விரோதமே இல்லை அப்படின்னா சாங்கியன் ஆட்சேபம் பண்றோம். அடுத்த சுலோகத்தில் அதை நான் சொல்ல போற. ஆக இந்த மாதிரி தேவமத்தியத்துவாதி தேவதை மாதிரியும் மனுஷன் மாதிரியும் இவன் புரிந்துருவான். ஜாயம் தேனுங்கிறது ஜாயம் தேன அர்த்தம் ஜென்ம அடையணும், ஜென்மத்தை அடையணும்னு அர்த்தம். ஜென்மன்னா லோகத்துல நம்ம என்ன சொல்றோம், தேகத்தை அடையிறதுதானே ஜென்மம். இந்த மாதிரி ஒரு உடம்பு நமக்கு கிடைக்கிறது, அந்த உடம்பு கிடைக்கிறதுனால அதுக்கு பேர் ஜென்மா அப்படின்னு சொல்றோம். அதனால ஆகாதாதி விஷயங்கள்ல ஜாயத்தேன்னு சொல்லல, ஆனால் இங்கேயோ ஜாயத்தேன்னு சொல்றது. அதனால தேகி இத்தனா தேவதன் அகம் நாராயண அப்படின்ற நாராயணன் யாருக்கு பேரு, என்னுடைய சுரூபத்துக்கு கிடையாது, ஆத்மஸ்வரூபத்துக்கு கிடையாது. வேற யாருக்கு என்ன, இந்த உடம்புக்கு தான், இந்த உடம்ப வச்சுட்டுதான் நாராயணன் பேரு. நாராயண தாசோகம் அப்படின்னு சொன்னாக்க உடம்ப வச்சுட்டு அதனால வீகிஹி அப்படி வீகியா உற்பத்தி ஆக ஆண் நாராயணன் ஜாதக மனுஷ ஜாதகான்னு சொன்னா மனுஷ சரீரத்துவம் மனுஷங்கிற சரீரத்தை உடையவன் இருக்கிறான். அதே மாதிரியாக வீகி அப்படின்னா வீகி யவாகா இந்த மாதிரி சொன்னோம் திரமாசான்ட்டு அவ என்ன உண்டாருதுன்னா என்ன அர்த்தம் வீகி சரீரியாக யவ சரீரியாக வனஸ்பதி சரீரி ஓடது சரீரி இந்த மாதிரி வச்சுக்கணும். அதுதான் சரி, அதனாலதான் வாக்கியத்துல இருக்குது. அது மட்டும் இல்ல நாமரூப வியாகரணம் இந்த பேரே வச்சுட்டா இது வீகி, வீகியினுடைய ரூபம் என்ன, நெல் எப்படி இருக்கும், நெல்லின் பேரு நாமா அதுக்கு ரூபம் நெல்லினுடைய ரூபம் அமாரி எவன்னா எப்படி இருக்கும், ஓடது என்ன எல்லாம் தானிய விசேஷங்கள் சில பேர் கேவருங்கிறா அது இல்ல கோதுமைங்கிறா சில பேர் எவன்றது அது ஸ்பஷ்டமா அது பார்க்கணும். அது போட்டோம் மொத்தம் என்னென்ன தானியங்களா உற்பத்தி அது பேரருக்கு ரூபமும் இருக்கு அந்த ரெண்டு நாமரூபியாக நடந்தாலும் தேகன்றதே நம்ம பாத்துருக்கோமே சங்கியாமூர்த்தி சத்தியஸ்து கூறுவதோ உபதேசா அப்படின்னு பாத்துமே. ஆனால் நாமரூபியாக நடந்தது இங்க பக்கத்துல படிக்கப்படுறது இதே சொல்லி விட்டேன். அதனாலதான் இங்கே பாருங்க வரிசையா வந்து சோம ராஜா பகதி புருடவச்சதா பகதி அப்படின்னா இருக்கு. அதனால மத்தியில கூட ஜென்மா உண்டு அப்படின்னு வருது. இதுல லோகத்துல நம்ம பாக்குறது எப்படின்னாக்கா மனுஷன் நடக்கிறான், நாராயணன் வந்தாலும் தேவதத்தன் வந்தாலும் நம்ம நடந்து போவோம், நம்ம காரியங்களை பண்றோம். அதை வச்சுதான் லோகத்துல வந்து சரீரம் சரியாத்மான்னு சொல்றது. பொதுவா ஆத்மா நித்தியம் தான், ஆத்மா நித்தியம். ஆனால் தேகம் அனித்தியம், அந்த தேகம் இல்லாம ஆத்மா ஒன்று இருக்குன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அது எப்பொழுதுமே நம்ம கல்ல பண்ணலையே, நம்ம கல்ல பண்ணல. ஆனால் இந்த உடம்போடு இருக்கிறதுதான் இந்த ஆத்மாவை நம்ம ஊகிச்சுக்கிறோம். இந்த உடம்புட ஆத்மா இருக்கு, ஏன்னா இந்த உடம்போட இத்தனை காரியங்கள் பண்றான், நடக்கிறான், உட்காரான், தூங்குறான், சாப்பிடுறான், எத்தனையோ காரியங்களோ பார்த்துட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் இருக்கிறதா சொல்றோம். அந்த மாதிரி அந்த விரீகிகள் எல்லாம் இருக்கு பாருங்க, விரீகிகள் எல்லாம் ஆத்மாவே இல்லையா அதுல, ஏன்னா அது நடக்கலையே. விரீகி நடக்குதா, ஸ்தாவரங்கள்லாம் நடக்குதா, தானியங்கள்லாம் நடக்குதா, நடக்கலையே. அதனால நல்லா பாக்குறது இல்லையே, காரியம் எதுவும் பண்றது இல்லையே. அதனால அதுக்கு விரிக்கிற சரீரத்தை எப்படி வரும் தைனால் வந்து சொல்றாலும் தெய்வாலாம் என்ன பண்றாங்கனாக்கா இந்த ஸ்தாவரங்களுக்கு எல்லாம் வீசியாரிகளுக்கு எல்லாம் ஆத்மா கிடையாது அப்படின்னு அவன் சொல்ற தெய்வாலாம். அதனால இங்க வந்து இல்லை அப்படின்னு நம்ம ஆட்சேபிச்சாக்கா ஜென்மா கிடையாது, சரீராத்ம பாவம் கிடையாது, வெயி சரீரி ஜீவன் அப்படின்னா கிடையாது அப்படின்னு ஆட்சேபிச்சா அதுக்கு சமாதானம் அவாதே சொல்ற பூர்வபக்ஷிகள் ஜெயங்கள் சொல்றதெல்லாம் வேண்டாம், அவெல்லாம் வேத பாஷ்யாளர். ஆனால் நாமெல்லாம் யாரு, வைதிகர். தேவதையும் மனுஷ தாவராத்மா தாவராத்மனா உற்பத்தி வருது, தேவதையா பெரியக்கா மனுஷனா தாவரமாக நாலு விதமான ஜென்மா இருக்கு, ஆண்டகன் ஜீவஜன் புத்திஜன் பார்த்தோம் இதெல்லாம் மட்டும் வேண்டி வருது. அதே மாதிரி ஜீவனம் நாம் எல்லாம் உத்திஜம் தாவரம் நண்பரு இவைகள்லாம் இந்த ஜீவஜன்றதுனாலேயே அந்த பாலுண்ணிகள் அவைகள்லாம் சொல்றது அதனால வந்துடும். அதனால தாவரத்தில் ஒரு வைத்தியத்தின் சொல்றாடம் என்னது அப்படின்னா அந்த தேவே சுகதுக்கசமன்விதா அந்த வந்து இந்த ஸ்தாவரங்கள்லாம் இருக்குது அவைகள்ல கூட பிரஜை இருக்கு, நமக்கு தெரியல, நமக்கு தெரியல. அந்த பிரஜா உள்ளுக்குள்ள பிரஜை இருக்கு, நமக்கு அது தெரியல. அதனால ஸ்தாவரங்கள்லாம் இருக்குதே சுக துக்கம்லாம் அதுக்கும் உண்டு, சுகதுக்கம்னா அதுக்கும் உண்டு, சுகதுக்கம்னா அதுக்கும் உண்டு அப்படின்லாம் சொல்றது வாக்கியங்கள்லாம். அந்த பிரஜா பவந்தியதே அந்த உள்ளுக்குள்ள இருக்கு பிரஜா இருக்கு. இந்த வைஜானிகள் எல்லாம் கூட ஒத்துருக்கா, சயின்டிஸ்ட் எல்லாம் கூட இதை ஒத்துக்கிறா. அதனால அந்த பிரஜா பவந்தியதே சுகதுக்க சமன்விதான் இருக்கே, சுகம் துக்கம் எல்லாம் சேர்ந்தான் இந்த ஸ்தாவரங்க ஸ்தாவரங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்றது. இன்னொரு ஸ்லோகமே சொல்ற, அப்ராணிமசு சுஸ்வாச தாவரேஷு ததோதிகா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. சரீர விஷயங்களுக்கு சொல்லிருக்கா, அதாவது அப்ராணிமசு சிலா காஷ்டங்கள் எல்லாம் இருக்கு பாருங்கோ, கல்லு மரக்கட்டை காஞ்சி போனக்கட்டை இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதுல எல்லாம் அப்ராணிமசு அதையெல்லாம் சொல்பாசா இந்த பிரஜா இருக்கு பாருங்கோ சைதன்யம், அது வந்து சொல்பமா இருக்கும் அது கிடையாது. தாவரேஷு ததோதிகா தாவரங்கள்ல இருக்கிறது அதிகமா இருக்கும், இறைகள்லாம் இருக்கிறத காட்டிலும் தாவரங்கள்ல ஒருபடி மேல இருக்கும் அப்படின்னா வாக்கி இருக்கு. அதனால தாவரமா பிறந்தா கூட ஞானம் இருக்கு. அதனால ஒரு சேதனம் அந்த வீசியாதி பாதையன்னு சாயப்பு வீசியாதியில அதிஷ்டிதமாக தான் பிறக்கிறான். வீகி முதலான தானியங்களுக்கு சரியாக இவன் பிறக்கிறான் அப்படின்னுட்டு அம்மா சொல்ற. முதலிடத்துல சொல்லது முதலிடத்துல எப்படி சொல்றதோ அதை அப்படியே எடுத்துக்க வேண்டாமா, அதனால இந்த கிரமத்துல போகணும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷிகள் சொல்ற. இன்னொரு சுவாரஸ்யமே இருக்கு, பஞ்சசுகுண ஆண்டுவா நம்ம வைசுதேவன்லாம் பண்ற மாதிரியோ, அந்த வைசுதேவன் பண்றது எதுக்கு அப்படின்னு அந்த ஸ்தாவரங்கள் சாப்பிடுது கடமைகள்லாம் துணிவா பண்ணி சாப்பிட்டு இருக்கும், அவைகள்லாம் கூட அந்த உடம்பு இருக்க இல்லையா, அதனால இந்த மாதிரி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுவே கெடுதல் வழி தப்பா இல்லையா, அது பஞ்சமஹாயஜ்யம் அவைகள் அதெல்லாம் சாப்பிட்டோம்னாக்க இது வந்து அந்த ஸ்தாவரங்களுக்கு கெடுதலை பண்றமா இல்லையா, நாம கெடுதலை பண்றதுனால பஞ்சயஜ்யம் வைசுதேவம் பண்ணணும். அத வந்து சொல்றாரு பஞ்சபூதாட்டு பஞ்சமாக இயங்குது. இந்த மாதிரி நம்ம பண்றோம், இப்படி பண்றதுனாலதான் அந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு. அம்மியில அரைக்கிறோம் பார்ப்போம், இப்பெல்லாம் அந்த அம்மின்றதை யாரும் பாக்குறது இல்லை, நம்ம ஜெனரேஷன்லாம் தெரியும், அடுத்த ஜெனரேஷன்லாம் ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் மிக்சி கிரைண்டர் தான் வந்துருச்சு. நம்ம அத அம்மியில அரைச்சி சீராவணம் சாப்பிட்டு நம்ம இன்னும் பண்ணாது ஒன்னு வாசனம் இருக்கும், நீங்க அதை மிக்சியில் அரைக்கிறது அந்த வாசனை தெரியறது இல்லை, ஏன்னா அதை மூடி வச்சு அரைக்கணும். பழைய பண்ற உள்ள அம்மியில சீராவளை வச்சு அரைச்சான்னு கூடத்துல இருக்கோம் ரூம்ல இருக்கோம் டமக்க மட்டும் வாசனை எப்போ சாய்ச்சவன் சாய்ப்பா அப்படின்னுட்டு அவர் ஆசை வந்துடும். ஸ்ரீமுட்டம் பெரியாண்ட என்ன பண்ணுறதுன்னா, எனக்கு நான் ரொம்ப நெருங்கி பழகிருக்கேன், அவெல்லாம் வந்து வெள்ளி பாத்திரத்தான் சேர்க்கக்கூடாது, மலைப்பாத்திரம் அந்த மலைப்பாத்திரத்துல இந்த மாதிரி சீராவளம் சாப்பிடுது, ஒரு சொல்லு ஒரு காரம் பிடிக்கும், தொண்டைக்கு இடமா இருக்கும், ஒரு கலக்கு கலக்கி ஒரு அந்த இதுல அந்த மர பாத்திரம் இருக்கும், அதை பத்தி கொடுக்க சொல்லு, பத்தி கொடுத்தா பத்தி பத்தி உருவணும் இருக்கு, பத்தி பத்தி சாப்பிடுவேன். நாங்க எல்லாம் பார்க்கவே கூடாது, அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற சன்னியாசிகள்லாம் வந்து போகக்கூடாது, அதெல்லாம் பிக்ஷா வந்து சாதிச்சுட்டு வந்துடணும் அப்படிங்களா. அவர் நம்ம கிட்ட சிறையெல்லாம் பேசுவார், கூப்பிடுனே கூப்பிட்டு வச்சுட்டு பேசுவேன் அது சாப்பிட. அதான் என்ன சொல்றேன், அம்மையில அரைக்கிற பாருங்க அதுல எவ்வளவோ தாவரங்களை போட்டு அப்படியே அரைக்கிற மொழியும் எவ்வளவு பாபம், என் குழந்தைய உத்தார வாய்ப்பு செஞ்சு உட்கார நாக்கிறதுலயே கண்ண உடனே அரைச்சானு வைரியம் எனக்கு, அந்த மாதிரிதானே இது. இவன் அதெல்லாம் பண்றதெல்லாம் தோஷம் இது, அதனால அதெல்லாம் ஆத்மா இருக்கே, அது இருக்கிறதுனாலதான் நாம் வந்து என்ன பண்றோம்னாக்கா வைசுதேவன் தான் பண்றோம், வைசுதேவம் பண்றதே அதுக்கோ தான் பண்றோம். இப்படிலாம் இருக்கிறதுனால இவன் வந்து கர்மா, அந்த கர்மாவனால இவன் இந்த கிரீசியாவில் சரீரத்தை எடுத்துட்டு பிறக்கிறான் அப்படிங்கறத பூர்வபக்ஷம் ஆட்சேபம் பண்றோம். அதுக்கு பதில் அது கிடையவே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னாக்க, முதல்ல இவங்க அங்க போன சொர்க்கோலகத்துக்கு. அங்க வந்து என்னாச்சு அப்படின்னாக்க, புண்ணியம் புண்ணியம் புண்ணியம் இஷ்டாபூர்த்தி அதிகாரியா இருக்கான் அவன், தியாகாதிகள் எல்லாம் பண்ணினான். அது மாதிரி தடாகம் கூப்பம் இதெல்லாம் நிர்மிச்சான், குளம் கடல் இதெல்லாம் நாலு பேருக்கு புண்ணியதாரிகள் பண்ணான். அதனால இந்த புண்ணிய படத்தை அனுபவிச்சுட்டான். இந்த மாதிரி புண்ணிய படத்தை சொல்ற சமயத்துல ஒரு பாப படத்தை சொல்ல முடியாது. ஏன்னா புண்ணிய படத்தினுடைய அனுபவம் தான் இப்ப இதெல்லாம் கபூரி திறனாக ரமணீய திறனாக அப்படின்னு சொன்னோம். இந்த ரமணீய திறனாக ரமணீயாமியோனின் ஆபத்தி இரண்டு, கபூரி திறனாக கபூரியாமியோனின் ஆபத்தி இரண்டு. நல்ல கர்மாக்களை அனுப்பிச்சிருந்தா புண்ணிய கர்மாக்களை, அவனுக்கு நல்ல புண்ணியமான அழகான ஜென்மா கிடைக்கும். ராமநக்ஷத்திரி வைஷ்யம் இயற்கையோ வாட்டி சொல்லிட்டோம். அந்த மாதிரி அவனுக்கு பிறப்பு இருக்கும், அது மாதிரி பிறப்பு இருக்கும். அதனால அதை சொல்றது இங்க அந்த சமயத்துல தாவரமா எப்படி வேணாலும் மாற முடியுது. அதாவது இப்ப என்ன சுவாரஸ்யம் தெரியுமா, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஒரே சீவன் தாவரமாகவும் மாறுவான், அதுல தானியங்கள்லாம் உண்டாகும், அந்த தானியங்கள்ல இவன் ஒட்டிகிட்டே இருப்பான். இதுதான் சுவாரஸ்யம். ஒரு ஸ்தாவரம், அந்த ஸ்தாவரத்துல பயிரிடுறோம், பயிரெடுத்த பயிரின்றது ஒரு ஜீவன், ஜீவன் தான் வச்சுக்கோங்க, ஸ்தாவரமா இருக்கு. அந்த ஸ்தாவரத்துல எவ்வளவு நெல் இருக்கும், அந்த நெல் கதிர் கிராமங்கள்லாம் போனா அந்த நடுவு நட்டு எல்லாம் ஜலம் பாய்ச்சி எல்லாம் சிரிப்பா, அது மத்தியானத்துல போகணும், மத்தியானத்துல சாயங்காலத்துல வேலை நடந்து போகணும்னாக்க நாங்க முழுக்க முழுக்க கிராமத்துல 15 வருஷம் சொன்னேன். அந்த வாசனை கமக்க பக்கம்னு இருக்கும், அதுவும் அது 3 மாசம் கணக்கு, 3 மாசம் தான் நல்ல முப்போகம் அப்படின்வா, 3 போகம் அடையும். அந்த 3வது மாசம் நெருங்கும் பாருங்க, அப்போ அந்த பயிர் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமோ, பொன் நிறத்துல இருக்கும். அதை பார்த்தாலே இப்போ ஒரு சொர்ணத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அவ்வளவு அழகா இருக்கும், மண்ணினுடையா இருக்கும், அந்த வாசனையும் அந்த பொன்னிறமா இருக்கிறது அவ்வளவு அழகா இருக்கும். அந்த கதிர்ல எத்தனை நெல் இருக்கும், ஒரு பயிர்ல ஒரே ஒரு கதிர், அது மேல அதே கொத்து கொத்து கொத்தா நெல் இருக்கும். அத்தனை நெல்லையும் ஒவ்வொரு நெல்லையும் அரிசி இருக்கு, அந்த அரிசிக்குள்ள நிறைய ஜீவன்கள் இருக்கா, நிறைய ஜீவன்கள் அந்த அரிசியில் பாருங்கோ, அது வேற ஒருத்தனால அரிசி வேற ஒருத்தனுடைய சரியும், அது அதுல நம்ம தான் ஒட்டின் இருக்கோம். தாவரமா மாறது வேற, அதுல இருக்கக்கூடிய நெல் இருக்கு பாருங்க அரிசி, அந்த அரிசியில நாம எல்லாம் அனுபவிச்சுட்டு இறங்கிறான், அவனே தாவரமா மாறிடுறான், அவனே அரிசியாக மாறிடுறான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்ன ஒரு விஷயம் வந்து பாருங்க, இப்ப அந்த சரீரத்துல வந்து ஆத்மா தானே இருக்கான், ஆத்மா இருக்கான், அந்த நெல் அரிசி அரிசி சரீரி ஒரு ஜீவன் அப்படின்னு போர் பண்ணி சொல்றத வச்சுக்கோங்க. நம்ம என்ன சாப்பிட்டு இருக்கமே, நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும், ஒரு ஜீவனையும் நம்ம முழுகிட்டோம் அர்த்தம். ஒட்டின் இருக்கிறதுன்றது அவன் எல்லாத்தையும் ஒட்டின் தான் வருவான், அந்த அரிசியில ஒட்டின் இருக்கான், அது சரீரம் இல்லை, ஆத்மஸ்வரூபம் கிடையாது, அதை ஒட்டின் இருக்கான், அச்சேதன பிராயமா இருக்கான், அச்சேதன பிராயமா இருக்கிறதுனால அதை நம்ம சாப்பிடுறோம், அவ்வளவுதான். அதுல வந்து பாபம் எதுவும் வரல. இன்னொன்னு சொல்லப்பட அழகா, அதாவது சாப்பிட்டாக்க அது ரேதஸ்தா மாறுறது வந்து ரேதஸ்தா மாறிச்சுக்கோங்க. இப்போ என் உடம்புல ரேதஸ் இருக்கு, இப்போ இந்த ரேதஸ் என் உடம்புலதான் உற்பத்தி ஆயிருக்கு, அந்த ரேதத்துல வந்து எத்தனையோ ஜீவன்கள் இருக்க ஒட்டின் இருக்கா. இப்ப இந்த உடம்பு அவன் சொந்தமா, அந்த ஏகத்துல ஒட்டின்ற ஜீவன்கள் அவளுக்கு சொந்தம் இல்லையே, இது அவளுக்கு சொந்தம் இல்லாததுனால எப்படி ஆனால் அந்த இடத்துல சம்சேத மாத்திரம் ஒட்டின்றிருப்பானோ, அதே மாதிரியாக இந்த நெல் இல்லாருக்கு பாருங்க, அரிசி ஈயவம் குழதி வனஸ்பதி சிலம் மாசம் இதெல்லாம் எல்லா தானியங்களையும் இவன் சம்சேத மாத்திரம் ஒட்டின்றுதான் இருப்பான். அது மட்டுமா, நாங்க காயந்தேன்னு சொன்னவே ராயந்திரன் சொன்னமே அப்படின்னாக்கா வசந்தான், அதுக்கு முக்கிய அர்த்தம் கிடையாது, முக்கிய அர்த்தமே கிடையாது. உண்மையான அர்த்தம் அது ஏதாவது கவனார்த்தம் தான் கழிச்சிக்கலாம். உபச்சாரம் சொல்றது உபச்சாரம் தான். ஏன்னா தேவபாவம்ன்றது என்னது, புண்ணிய படம், தேவபாவம், ஒரு தேவனா மாறுவான், அங்க போய் தேவலோகத்துல போய் வசிக்கிறான் சொல்கிறோகத்துல, அப்படியான அது புண்ணிய படம் அர்த்தம். புண்ணிய படமாக தேவ உடம்பு கிடைக்கிறது சோமராஜா அங்கேயிருந்து கிளம்பி வரைச்ச புண்ணிய பாப்ப அனுசாரியான ஜென்ம பேரும் சொல்லிருக்கேன். ஒரு ரமணீய சரணா இருந்தாக்க என்ன பிறப்பு, கபோய சரணா இருந்தாக்க என்ன பிறப்பு அப்படின்னா சொல்லிட்டோம். இப்போ ரெண்டுமே சொல்லிச்ச எல்லாமே ஜென்மாவாயிருச்சுன்னு சொல்லுங்க. அப்போ புண்ணிய பல பிரபேதம் சொல்ல முடியாது ஆயிடும். இன்னைக்கு என்ன புண்ணிய பலம் இல்லை, இந்த ரீஹி அவர்கள்லாம் புண்ணிய பலம் இல்லை, ஒரு நெஞ்சில போய் உட்கார்ந்து இருக்கான், அது போய் புண்ணியம் பண்ண எவ்வளவோ சாப்பிட போறான், ஒரு அரிசியா உண்டாயிட்டோம், எவ்வளவோ கருணாயிரத்தை லோகத்துல இருக்கிறவெல்லாம் கல்யாணம் பண்ணிடுறாக்க புருஷனை பலகாரம் பண்ணி போடணும்னு சொல்லுவா, ஷூர் பண்ணுங்க புருஷனையே பலகாரம் சாப்பிடுவா அப்படின்னு சரியா புருஷனையே பலகாரம் சொல்றேன், அதாவது ஷூர் பண்ணுறது ராஷ்டிரம் அந்த மாதிரி இல்லையே. நாம என்ன ஒரு அரிசிக்கு வந்து ஜீவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டா ஒருத்தன் சாப்பிட்டுவான்னாக்கா எவ்வளவு மோசமானது, அவனுடைய புண்ணிய படமா அது, புண்ணிய படமே இல்லையே அது. அவன் நிறைய பாவம் பண்றதுக்கு வாக்கியமே இருக்கு, சரி இருதே கர்மதோழி யாதிஸ்தா விரதம் அப்படின்னு இருக்கு, ஏதோ உடம்புல நிறைய நம்ம தப்பு பண்ணிருக்கோம், அதனால தாவரத் துத்தவத்தை அடைஞ்சிட்டோம். அந்த ஸ்தாவரத்துல ஒரு நெல் தானியங்கள் அவைகள்ல எவன் ஒட்டின்றிருக்கான்னு சொல்றோம், இதையே குழப்பிக்கணும். அதனால புண்ணிய பாபரூப படத்துக்கு உதவும் இவன் பிறப்பு எடுக்கவில்லை, தானியங்களாகவும் எடுக்கலையும். அதனால தோஷாதீனத்தும் தாவரமா வர்றதுன்றது தோஷாதீனமாக அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி அதாவது சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கோ அல்லது மனு ஒருத்தர் ஸ்ரீயனுடைய கர்ப்பத்துல போய் குழந்தைய உண்டானோ சரியா ஆரம்பிக்கிறது, அந்த அதுவும் சொர்க்கத்தில் இருந்தது ரெண்டு ஒண்டிதான். இந்த மாதிரி ஒரு பிறப்புன்னு சொல்லணும், மீது எதுவும் பிறப்பு கிடையாது. அதனால இந்த மாதிரி ஜென்ம ஹேத்து அனிர்தேசம், ஜென்ம ஹேத்து சொல்லல, அங்க புண்ணிய பலம் சொல்லி எடுத்தோ, இங்க பாப பலம், அங்கே புண்ணிய புண்ணிய பூர்வமா இருக்கு, புண்ணியமோ பாப்பமோ ஏதோ ஒன்று நிர்தேசம் இருக்கு, நிர்தேசம் அதாவது யோனி அடையிறது, ஸ்திரீகளுடைய கர்ப்பத்தையே அடையிறது, அது அடையிறது தான் புண்ணியபாபரூப படத்தினுடைய பரிபாக்கம். அதுதான் சொல்றோம், அந்த மாதிரியாக ஸ்திரீகியாகவோ ஆகாசமாகவோ தோமமாகவோ வாயுவாகவோ மேகமாகவோ மாறச்ச அந்த மாதிரி இருக்கா, சேர்த்து இல்லையே, சேர்த்து இல்லாததுனால இது இல்லை, ஜென்மா கிடையாது. அதுதான் என்னென்ன வேதஸ் வேதஸ் சேதனம் பண்றோம், சிலைகளோடு சேர்த்து சேர்த்து போடுறோம், அப்ப என்ன அது என் உடம்பு, என் உடம்புல இந்த வேதஸாவது இந்த தானியங்களாக சாப்பிடறதுனால உற்பத்தி ஆகுது, அதை கிரகணிகிட்ட சேர்க்கிறோம். அதனால என் உடம்பு அந்த வேதஸில் இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு உடம்பு ஆகிட முடியுமா, எனக்குதான் உடம்பு அது, அவளுக்கு இல்ல. அதனாலதான் பரகாய பிரவேசம் சொல்லுவா, பரகாய பிரவேசம், பரகாய பிரவேசம் என்ன தன்னுடைய உடம்ப விட்டுட்டு இன்னொரு உடம்புக்கு பாஞ்சிருக்கு. அந்த காலத்துல பண்ணிடம் சொல்ற சங்கராச்சார பண்ண சொல்ற அதை சங்கர் அவாரி, அது வந்து பாஷிகாரெல்லாம் வந்து இது பண்றேன் நியாயம் இருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டிருக்கேன். அந்த பரகாய பிரவேசம்ன்றது கூட அது வந்து ஒரு உடம்புல நம்ம இன்னொருத்த உடம்புல பூந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த உடம்பு எனக்கு சரியும் கிடையாது, அது இன்னொருத்த உடம்புதான். அது இதை நம்ம சோழிங்கெல்லாம் போனா போறோம் அப்படியே பிசாசெல்லாம் ஆடும், ஒவ்வொருத்தரும் அப்படியே நல்ல விஷயம் ஆடுவான், பிசாசு வந்து சேர்ந்ததுனால பிசாசுக்கு உடம்பானா இவனுடைய உடம்பு தான், ஆனால இது சேர்ந்துருவோம் அவ்வளவுதான், வெறும் சந்தேகமாக அந்த வாய்ப்பு வச்சுக்கணும். அதனால இவன் வந்து எவனோ ஒருத்தன் இடத்துல தன்னுடைய வேதத்தை சேர்த்திக்கிறானோ அவன் அவனுடைய ஆத்மாவா உண்டாக மாட்டான், அல்லது அவன் உடம்புக்கும் ஆத்மாவா வாங்க மாட்டான். இந்த தன்னுடைய கிரகிணியோட சேர்றதும் வேற, அந்த கிரகிணிகிட்ட வேதத்தை சேர்த்துக்கிறான் பாருங்க, அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா எல்லாம் இருக்காளே அவன் எல்லாம் வேற, அவனுக்கு சந்தேக மாத்திரம் தான் அது. அதனால சரீரே அந்த அந்த அங்கே இருந்து வரான், இங்க இருந்து சொர்க்கத்துல இருந்து இறங்கி வரான். இறங்கி வரச்ச யாரோ ஒரு ஜீவன் அவன் அதிர்ஷ்டானம் என்றான் அந்த சரி அந்த வீழ்ச்சியாதிகளை, அதுல இவன் வந்து ஒட்டின் இருக்கான். சந்தேக மாத்திரம் தான் இங்க சொல்லப்பட்டது. அதனால இந்த அதிகாரத்துல இதான் சுவாரஸ்யமே, அதாவது கேவலம் ஒற்றின் இருக்கான் சந்தேக மாத்திரம் நது சரியடி அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல பாருங்க ஸ்லோகம் பாருங்க, ஜென்ம வைஷ்யாதி நாம்னா சுதமிக ததிதம் தேவமத்திய பிரவர்த்தியாம் நைராத்தியம் ஸ்தாபரானாம் நதனிகம விதா பாபயந்தி இது சென்ன புண்ணியஸ்தேவ பிரவர்த்தே பரபரிகணனே தாபரத்தோப்பயோகாத் ஜன்மாதிரி வனஸ்பதி தினம் அது மாதிரி இது உளுந்து இடமாதிரிலாம் உற்பத்தி ஆகிறான் அந்த நாமா. அதனாலதான் சுவாமி வந்து சாய்க்கிறார், உத்தமர் சுவாமி சாய்க்கிறார். இதே பாருங்க நாம ரூபம் சொல்லப்படுறது, விரீஹின்னு ஒரு நாமா, எப்படி மனுஷன் ஒரு நாமா ஆகும் அந்த மாதிரி விரீஹின்னு ஒரு நாமா பேர், அந்த தானியத்துக்கு விரீஹின் பேர். இந்த தானியத்துக்கு யவன் சுத்துவோம், இன்னொரு தானியத்துக்கு மாஷன் சுத்துவோம், தினம் சுத்துவோம், அந்த மாதிரி பேர். அதுக்கு ரூபம் இருக்கு, ரூபேதம் இருக்கிறதுனால பேரே மாறுறது, ரூபேதம் இருக்கிறதா பேரே மாறுறது. தேவதத்தனம் கருப்பு, எகிரத்தனம் சோப்பு, இவன் ஷியாம தேவதத்தா அல்லது ரத்த தேவதத்தா அப்படின்னாக்கா அந்த ரூபம் ரூப பேதத்தினாலதான் வேதம் உண்டாகிறது, எட்டு வேதம். அதனால நாம்னா வீழ்ச்சியாகி நாம்னா சுதமிக கதிதன் ஜென்ம, இந்த ஜென்மாவானது அங்கு விதப்பட்ட ஜென்மா, இவன் ஜென்மா சுதம் அதாவது ஓதப்படுகிறது ஒவ்வொரு இடத்துல வேதத்தினாலும் சொல்லப்படுற ஜென்மாவானது தேவ மத்தியத்தவசிய தேவ ஜாயத்தி மனுஷோ ஜாயத்தி மத்தியோ ஜாயத்தின்றமே அந்த மாதிரி சார் அந்த மாதிரி. அதனால சரீரம் மனுஷ சரீரி தேவ சரீரி அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு இவன் ஆக்ஷேபிக்கிறான் ஒரு பட்சம். அதுக்கு பதில் அதுக்கு மேல கேள்வி, ஏன் ஸ்தாவரங்களுக்கெல்லாம் ஆத்மாவே கிடையாதுன்னு சொல்றாரு வேணாலும் சொல்றாரு அப்படின்னாக்கா அதுக்கு பதில் அவெல்லாம் பகிஷ்டால் பாஷ்யால் வேற பாஷ்யால் வேணாலாம் அதை வச்சு நம்ம சொல்லக்கூடாது. நைராத்தியம் ஸ்தாவரானாம் ஸ்தாவரானாம் நைராத்தியம் அவன் நிஜமேதா ஸ்தாபிக்க வேதாதிகள் போய் வேதத்தை உத்தண்டவாத்தே சொல்லுவாளா, வேதத்தை உத்தண்டவா சொல்லவே மாட்டேன். ஏன்னா வேதாந்திகள் என்ன பண்ணுவா வேதத்துல என்ன சொல்றோ அதுதான் சொல்லுவான். ஏன்னா சொல்லுவோம் அப்படின்னு சாஸ்திரமே பிரமாணம், வேற ஒண்ணும் பிரமாணம் கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதனால சாஸ்திரிப்பாத்துன்னு சொன்னதுனால சாஸ்திரம் சொல்லிடுச்சு நம்ம தான் நிகழ்வுதாக வேதாந்திகள் வேதத்தை சொல்றது தான் நம்ம ஏத்துப்போம். அதுக்கு வேதத்துக்கு உபபிரமணங்கள்லாம் இருக்கு இருக்கு அவைகளும் சொல்றதே. அதனால தாவரங்களுக்கு ஆத்மா இல்லை, நைராத்தியம் தாவரானாம் தாவரானாம் நைராத்தியம் தாவரங்களுக்கு எல்லாம் ஆத்மாவே இல்லை அப்படின்னு சொல்றத நிஜமதாக வேதத்துக்கெல்லாம் நச்சஸ்தாபிகந்தி அவன் ஸ்தாபிக்க மாட்டானே. அதனால இந்த மாதிரி ஜென்மா நம்ம எப்படி நம்ம எல்லாம் உற்பத்தி ஆறாமோ லோகத்தை அந்த மாதிரிதான் இந்த வீழ்ச்சியாதி சரீரியாதி இவன் உற்பத்தி ஆகிறான் அப்படின்னுட்டு பேர புரிச்சு சொன்னார். இப்படி சொன்னாக்க அதுக்கு இவ்வாறு நீ குருநாயாகு, அது சரியில்லை. ஏன் அப்படின்னா, புண்ணியசைவ பிரவர்த்தே பல பரிகணனே, பல பரிகணனே, பலத்தை வந்து சொல்ற சுதியானது பலத்தை தான் சொல்லிட்டு வருது. தொடர் சமயத்துல புண்ணியத்தையே ஆரம்பிச்சது, அங்க போனால் புண்ணிய பலத்தை அனுபவிக்கிறான், அதெல்லாம் அனுபவிச்சுட்டு அங்கே இருந்து இறங்கி வருகிறான். அதுக்கப்புறம் அவனையும் அந்த சமயம் அதெல்லாம் சொல்லின்னு வரச்ச இவனுக்கு ஸ்தாவரமா மாறுறான்னு சொல்றது கொஞ்சம் உபபன்னமா ஆகுமா? ஏன் அப்படின்னு ஸ்தாவரமா இருக்க ஏதாவது கர்ப்பமான சாப்பிடறானா அனுபவிக்கிறானா அப்படி இல்லையே. அதெல்லாம் லோகத்துல அச்சேதன பிராயமா தான் நம்ம பார்ப்போம், சேதன பிராயமா பார்க்க மாட்டோம், அது பாக்குறது இல்ல. அதனால இதுவன் தவறது. ஆனவர் இதனே தாவரத்தை உத்தி தாவரமா மாறி வருவார், தாவரத்தை பிராப்தியரும் அப்படின்னு சொன்னாக்க அது அயோகா, அது ஒத்து வராது, அது வரவே வராது. ஏன்னாக்க இது புண்ணிய பலன்கள்லாம் சொல்றது, அதுக்கு விபரீதமா எழுது. அதனால வேகிடாது தாவர பாவம்லாம் இருக்கு பாருங்க, அதனால புண்ணிய பலம் அப்படின்னு சொல்லவே கூடாது. காரணம், புண்ணிய பலம் எப்படி இருக்கணும், சுகமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். பகத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இப்படி இருந்தால் தானே சொல்றது, அதனால புராணங்களும் சொல்றது. புண்ணியம்னாலே என்ன அர்த்தம், எல்லாருக்கும் புண்ணிய பலம். ஒரு ஸ்லோகம் சொல்லுவார், புண்ணியசிய பலம் இத்தந்தி, ஏற்கனவே சொல்ற புராணம், புண்ணியசிய பலம் இத்தந்தி, புண்ணியம் நேச்சந்தி மாணவாக, நபாத பலம் இச்சந்தி, பாபம் இச்சந்தி மாணவாக. எல்லாருக்கும் புண்ணியத்தினுடைய பலன் வண்டி தேவையாம், ஆனால் புண்ணிய வண்டி பண்ண மாட்டார். அதே மாதிரி பாப வண்டி, பாப பலன் வண்டி வேண்டாம், ஆனா பாப வண்டி நாம பண்ணுவோம் அப்படின்னு. அதனால எல்லாருக்குமே புண்ணிய பலன் தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, புண்ணிய பலன் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன், சுகமா இருக்கலாம். இங்கேயோ ஒரு ஸ்தாவரமா மாறி, அதை ஒரு அரிசியா மாறி, அப்போ ஒருத்தர் தளிக பண்ணி அதை நெருப்புல வச்சு வேக வச்சு எவ்வளவு வல்லாடும், எவ்வளவு வல்லாடும், அது தெரியும் வாயில போட்டு கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு அதெல்லாம் பண்ணினா அது புண்ணியபலமாக இருக்கும் அது. அதனால இந்த பாவங்கள்லாம் புண்ணியபலத்தை சொல்லாது. அதனால ஸ்தாவரத்தோ புத்தி அயோகா, ஸ்தாவரத்தோ தயோகா அப்படின்னா என்னதான் சொல்ற அப்படின்னாக்கா, சித் லட்சுமணியில லட்சுமணா மார்க்கம் பதி நவீன, அதாவது லட்சுமணி மார்க்கத்துல வேசஸ்தியில இந்த அத வந்து ஒத்த வந்து தன்னுடைய கிரகணிகிட்ட சேர்த்தோ அந்த சமயத்துல இந்த உடம்புக்கு அந்த ரேகத்துல இருக்கிற ஜீவன், அது எக்கச்சக்க ஜீவன்கள் இருக்கா, ஒத்த ரெண்டு பேர் இல்ல. அன்னைக்கு சொன்ன பாருங்க, அது எத்தனையோ ஜீவன்கள் இருந்தாலும் பகவத் சங்கல்பம் இருந்து அப்படிலாம் இருந்தாதான் அது ஒரு ஜீவன் அந்த ஸ்திரீனுடைய கர்ப்பத்துல போய் சேர்றான். பஞ்சம்யாம் ஆகுதவும் ஆபக புரதத்துக்கும் பகவத்தையும் சேருவான். அதுல அத்தனை ஜீவன்கள் இருக்கு, அத்தனை ஜீவன்கள் அந்த ரேகஸ்வரர்கள் கிட்ட, அந்த ஜீவன்களுக்கெல்லாம் இந்த ரேகஸ் உடையவன் இருக்கான் பார்ப்போம். அந்த அவனுடைய உடம்புக்கு சரியான சரியாக ஆக முடியுமா? அவனை ஒத்துக்க மாட்டான், நானும் ஒத்துக்க மாட்டேன், பூர்வ பட்சியும் ஒத்துக்கல, சித்தாந்தையும் ஒத்துக்கல, அந்த மாதிரிதான் இங்கேயும். அது மாதிரி ஒரே ஒரு அரிசி, அதுல எத்தனையோ ஜீவன்கள் ஒட்டின் இருக்கா, அதை இந்த புருஷன் சாப்பிடுறான். சாப்பிட்டான்னாக்க அவங்கிட்ட ரேகஸ் உண்டாகும், அப்படிதான் சொல்றோம். அதனால அதே மாதிரி இங்கேயும், ஆகவே தாவரேபி அந்நேகேபி ஸ்தாவரே, இன்னொருத்தனுடைய தேகம் அது தாவரம், அது அந்த தாவரத்துல ஜனிமி உபசரதி, ஜனி ஜன்ம உற்பத்தி, அத உபசாரமாக உபரிட சொல்றது. உபசாரமானதா விரிகிரியவா ஒடதி வனஸ்பதியா திரவாசா ஜாயந்தே, உற்பத்தியாகிறான் உற்பத்தியாகிறார்கள் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் கூட உபச்சாரமாதான், கவனம் இருக்கணும். அது உண்மையானவை முக்கியமான கற்பம் இல்லை, முக்கியமான கற்பமே இல்லை அப்படின்னு சொல்றது. இப்போ இத வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கோங்க, இத சுவாமி என்ன சொல்லிட்டு புண்ணிய பலனை சொல்ல வரைச்சு அது வராது வராது. அதனால இந்த இதுல வந்து இந்த புண்ணியபாபரோட பல அனுபவத்தையும் இங்க கிடையாது. அரிசியா இருக்க தானியமா இருக்க புண்ணிய பலமோ பாப பலமோ அந்த அனுபவமோ கிடையவே கிடையாது. இதை குறிச்சு வச்சுருக்கோம். ஏன்னா இப்ப சாயங்காலம் அதுதான் பொறுப்பலாம் கேள்வி, ஏன் வரக்கூடாது? ஏன்னா பாப்ப பழமும் இருக்கு, எங்க புண்ணிய பழம் சொல்றதுல அனுபவிச்சாச்சு, இப்போ பாப்ப பழம் இல்லை அப்படின்னு நீ சொன்ன. பாப்ப பழம் தான் இருக்குது, ஏன்னா இந்த மாதிரி யாகம் பண்ணிட்டானே, யாகம் பண்ணிடுவே அந்த யாகத்துல மிருக ஹிம்சை பண்ணிருக்கான் பசு ஹிம்சா, அது பண்ணிடுவே அது பாப்போன்னு அவன் கேட்பான் கேள்வி. அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் இது வராது, அதாவது ஜென்ம உற்பத்தி கிடையாது, வெறும் சம்சேஷம் மாத்திரம், சந்தேகம் மாத்திரம் அவ்வளவுதான். நீக்கியாதி சரீரங்கள் எல்லாம் கிடையாது. நீக்கியாதிய சரீரமாக உடையவன் இவன் திறக்கிறான் அப்படின்றது இங்க இல்லை அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார் சுவாமி. இந்த ஸ்லோகம் சரிக்கலாம். என்ன நீக்கியாதி நாம் நாம் சுதமிக ததிதம் தேவமத்திய பிரவசியா நயகாத்தியம் தாமனானாம் நஜ நிஜமவிதா புண்ணியஸ்யைவ பிரவர்த்தே பல பரிகணனே தாவரத்வோக்தயோகாது ரேதஸ்ய க்வஸ்மணீவ சுபஜரதி ஜனன் தாவரே பண்யதே கவிதாக்கிரதிமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.